மலையாளே தாயே அண்ணாமலையாளே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாளே சிவனோடு ஆடிய தாயே தவமாக வந்தவளே மலையாக மாறிய சிவனில் சரிபாதி நின்றவளே பதம் காணும் வரம் கோரும் எனை அம்பிகையை நீ கண்டருவாயே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாள் பாடிடும் யோகம் சிவநாமமே தினம் போதும் வளரும் பிறை சூடும் முகமே அதில் பரவிடும் சிவரசமே வேதம் பாடிடும் யோகம் சிவநாமமே தினம் போதும் வளரும் பிறை சூடும் முகமே அதில் பரவிடும் சிவரசமே வளத்தின் தோற்றம் என்ன மாமலைக்குள் தோன்றுதே சன்னதி வண்ணம் இன்னும் அதிசயமே சியாமளத்தின் தோற்றம் என்ன மாமலைக்குள் தோன்றுதே சன்னதி வண்ணம் இன்னும் அதிசயமே அதிசயத்தினை தினம் நிகழ்த்திடும் அருணை தேவியே போற்றி மதுர பாஷிணி மங்களேஸ்வரி சைல புத்திரியே போற்றி முகம் காணும் வரம் கோரும் என அம்பிகையை நீ பார்த்தருவாயே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாளே செய்ததும் பாதம் தவ யோகம் செய்ததும் பாதம் அருணையின் தேவி உன் பதமே அதில் ஆயிரம் பரவசமே அருணேச தேவி போற்றி அபிராம வல்லி போற்றி பெருமானின் பாதி போற்றி உன் போற்றி போற்றி பாடல் செய்ததும் பாதம் தவ யோகம் செய்ததும் பாதம் அருணையின் தேவி உன் பதமே அதில் ஆயிரம் பரவசமே பனியிலாடும் பாதம் அண்ணாமலையில் கோலம் தந்ததே ஆயும் கனலாய் சுடர்கிறதே பனியிலாடும் பாதம் அண்ணாமலையில் கோலம் தந்ததே பாயும் கனலாய் சுடர்கிறதே அர்த்தநாரியின் நாதினாரியே அருணை தேவியே போற்றி சிற்றபைதனில் பொற்றபைதனில் ஆடும் அரசியே போற்றி காணும் வரம் கோரும் என அம்பிகையே நீ கண்டருவாயே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாளே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாளே சிவனோடு ஆடிய தாயே தவமாக வந்தவளே மலையாக மாறிய சிவனில் சரிபாதி நின்றவளே பதம் காணும் வரம் கோரும் என அம்பிகையை நீ கண்டருவாயே உண்ணாமுலையாளே தாயே அண்ணாமலையாள்